ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத்யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜைக்ம ருக்ம வியாமோதஸ்ததித்ராணி திரணாய மேனே அஸ்மத் குரோ பகவதோ ஸ்திதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே நீளா துங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்வஜநிகிலதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடி கொட்டாளை சொல்லு சுடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடியொருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியினை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்குமும் தட்டொழியும் தண்டுன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். காரணந்துத்யேக அப்படின்றது அத்தர்வண வேதம். அப்படின்னா ஜகத்காரணம் யாரோ அவனை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு வேதம். ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம், அவன்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சகல ஸ்மிருதிகளும் ஸ்ருதிகளும் சொல்லியிருக்கு அப்படின்றத ரிஷிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்து உரைச்சிருக்கா பல கிரந்தங்களில். ஆனால் இந்த கலிகாலத்தில் தியானம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால தான் சாஸ்திரமும் பரமகிருப்பையா கலவு சங்கீர்த்திய கேசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிருதயுகத்தில் தியானம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பகவன்நாம சங்கீர்த்தனத்தை கலியுகத்தில் பண்ணால் நமக்கு அதே பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது சாஸ்திரம். இதனால தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் அவன் திருவாவதாரம் பண்ணபோது பீஷ்ம பிதாமகர ஒரு வியாஜமாக வச்சுட்டு ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நமக்கு அருளி செய்தான். அதில் சாதிக்கச்ச ஞானி நாமானி கௌணானி வித்யாத்தானி மகாத்மன அப்படின்றார் பீஷ்மர். அவன் திருநாமங்கள் பெருமாளோட திருநாமங்கள் அவன் குணங்களை பிரதிபலிக்கிறது அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் நாம் நாம் குணகர்மணாம் அப்படின்றார். என்னோட திருநாமங்கள் என்னோட குணங்கள் என்னோட கர்மம் என்னோட சேஷ்டிதைகள் என்னோட வியாபாரங்கள் எல்லாத்தையும் வந்து பிரதிபலிக்கிறது அப்படின்றார் ஸ்ரீகிருஷ்ணர். அப்படிப்பட்ட திருநாமத்தை நம்ம தியானம் பண்ணோம்னா இல்லைனா நாம சங்கீர்த்தனம் பண்ணோன்னா வேதம் துர்வாசோ அஸ்ய கீர யோஜனா சக அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா நமக்கு மோட்சம் தான் கிட்டும், சகல ஸ்ரேயஸும் கிட்டும், மோட்சம் கிட்டும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் எடுத்து சொல்லியிருக்கு. இதெல்லாம் அடிப்படையாக வச்சுருந்தான் ஆண்டாள் பரமகிருப்பையா நமக்கு திருப்பாவை அருளி செய்யச்ச ஒவ்வொரு பாசுரத்திலையும் பகவன் திருநாமாவை அடக்கி வச்சிருக்கா. அதில் சில பாசுரங்களில் சில நாமாக்கள் வந்து வியக்தமாக இருக்கும், கோவிந்தன் மாதவன் நாராயணன் அப்படின்னு ரொம்ப வியக்தமாக இருக்கும். ஆனால் சில பாசுரங்களில் அந்த நாமங்களோட அர்த்தங்களே வந்து நாமாவளியை அருளி செய்திருக்கா. இன்னைக்கு நமக்கு பிராப்தமாக இருக்கிற பாசுரம் 33 பாசுரம். இதில் 4 திருநாமங்கள் இருக்கு பெருமாளுக்கு. அந்த திருநாமங்கள் என்ன, அது ஆண்டாள் அனுபவிச்ச ரீதியில என்னவென்றதை இன்னைக்கு நம்ம அனுபவிப்போம். அதில் முதல் திருநாமம் 33 அமரருக்கு முன் சென்றும் கப்பம் தவிர்க்கும் கலி அப்படின்றது முதல் திருநாமம். இரண்டாவது திருநாமம் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன், இதா 4வது திருநாமம். ஆனால் நம்ம வரிசை கொஞ்சம் மாற்றி அனுபவிக்க போகிறோம், அதுக்கு என்ன காரணன்றது கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். அப்புறம் 3வது திருநாமம் செப்பமுடையவன், செப்பமுடையாய் அப்படின்னு ஆண்டாள் பாசுரத்தில் சாதிச்சிருக்கா. 4வது திருநாமம் திரளுடையாய், திரள் உடையவன் அப்படின்றது. முதல் திருநாமத்தில் 33 அமர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி அப்படின்றா. கப்பம் அப்படின்னா ரெண்டு அர்த்தங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து சம்ஸ்கிருத ரீதியாக கப்பம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கம்பம் அப்படின்னு சம்ஸ்கிருத வார்த்தைக்கு நடுக்கம் அப்படின்றது அர்த்தம். அதனால் இங்கே கப்பம்ன்றது நடுக்கம் பயம் அப்படின்றத குறிக்கிறது. கப்பத்தை தவிர்க்கும் கலி, கலி என்றால் மிடுக்குடையவன், அவன் ஒருவனே அந்த கப்பத்தை தவிர்க்கிறதுக்கு இல்லைனா போக்குறதுக்கு அவனால் முடியும், அந்த திரளுடையவன் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதனால் இதில் வந்து ஆசிரித்தாளோட பயத்தை போக்குபவன் பெருமாள் அப்படின்ற குணம் திருகுணம் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த திருநாமத்தில் பிரார்த்தமாயிருக்கு. இதில் ஆசிரித சம்ரக்ஷணம் சொல்லியிருக்கு அப்படின்றத பிரதிபலிக்கிறது. அதனால் 2வது திருநாமம் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலன். செற்றார் என்பவர் பகைவர், பகைவர்களுக்கு பயத்தை, வெப்பம் என்றால் பயம் தாப்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம், பகைவர்களுக்கு பயத்தை கொடுப்பவன் பெருமாள் அப்படின்றது அர்த்தம். இங்க வந்து விமலன் அப்படின்னு பெருமாளை வந்து சம்போதனம் பண்றா, அழைக்கிறார் ஆண்டாள். விமலன்னா சுத்தன், ஹேய பிரதிபட்டன், ஒரு மலனும் ஒரு தோஷமும் இல்லாதவன், தோஷமற்றவன் அப்படின்றது இந்த அர்த்தம். ஆனால் இந்த திருநாமத்தில் துஷ்ட நிகிரகம் பற்றி சொல்லியாயிருக்கு ஆண்டாள். அதனால் மொத்தத்தில் முதல் திருநாமத்தில் ஆஷ்ரித சம்ரக்ஷணமும் ரெண்டாவது திருநாமத்தில் துஷ்ட நிகிரகமும் சொல்லதுனால பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம்னு கீதாச்சாரியன் அருளி செய்த ரீதியில் இங்கே இந்த திருநாமாவளிய ஆண்டாள் நமக்கு அருளி செய்திருக்கா. இந்த மாதிரி ஆஷ்ரித ரக்ஷணம் பண்ணுறதுக்கும் துஷ்ட நிகிரகம் பண்ணுறதுக்கும் அடிப்படையாக ரெண்டு குணங்கள் தேவை. ஒன்று வந்து நேர்மை, ரெண்டாவது சாமர்த்தியம். செப்பமுடையவன் செப்பமுடையாய் அப்படின்றதுல நேர்மை அப்படின்ற திருகுணம் பிரதிபலிக்கிறது. இதுதான் ஆர்ஜவம்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லுவா, இல்லைன்னா ருஜுஸ்வபாவம் அப்படின்னு சொல்லுவா. நேர்மைனா மனோவாக்கைவிருத்திகள், மனசில் என்ன நினைக்கிறானோ, இல்லைனா வாக்கில் என்ன சொல்கிறானோ, இல்லைனா வியாபாரங்கள் இது செயலில் என்ன புரிகிறானோ, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது தான் இங்கே நேர்மை அப்படின்றது. இது ரொம்ப முக்கியமான குணம். ஆஷ்ரிதர்கள் வந்து பெருமாள் இடத்துல போய் சரணடையணும்னா அவன் நேர்மையானவன், அவன் சொன்ன வாக்கை காப்பாற்றுவான் அப்படின்னு தெரிஞ்சாதான் அவன் திருவடியில் போய் சரணாதி பண்ணுவா, அவன் திருவடி போய் சரணடைவா அப்படின்றதுக்காக ஆண்டாள் நமக்கு எடுத்து உரைக்கிறா பெருமாள் நேர்மையானவன் அப்படின்றத. நான்காவது திருநாமத்தில் திரளுடையவன் அப்படின்றத காமிக்கிறார், திரளுடையாய் அப்படின்னு. அப்படின்னா அவனுக்கு சாமர்த்தியம் இருக்குது. ஏன்னா நேர்மையாக இருந்தால் மட்டும் போராது, நம்ம போய் அவன் திருவடி வாரத்தில் சரணாதி பண்ணோன்னா சரணடைஞ்சோன்னா அவன் நம்மளுக்கு காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்றதையும் நம்மளுக்கு எடுத்து உரைக்கிறான் ஆண்டாள் இந்த திருநாமத்தினால. அதனால் மொத்தத்தில் முதல் திருநாமங்களுக்கு அடிப்படையான ரெண்டு திருகுணங்கள் நேர்மை சாமர்த்தியம் இந்த செப்பமுடையாய் திரளுடையாயில் சொல்லியாயிற்று. சில இந்த உலகத்தில் சில பேருக்கு நேர்மை இருக்கலாம் ஆனால் திறமை இருக்காது, சில பேருக்கு திறமை இருக்கும் ஆனால் நேர்மையாக இருக்காது. இங்கே பெருமாளுக்கு நேர்மை திறமை நேர்மையும் இருக்குது திறமையும் இருக்குது அப்படின்றத நமக்கு எடுத்து உரைக்கிறதுக்காக ஆண்டாள் இந்த மாதிரி செப்பமுடையாய் திறளுடையாய் அப்படின்னு பெருமாளை சம்போதனம் பண்ணுறோம். இப்போ இதில் இருக்கிற சில விசேஷ அர்த்தங்களை நம்ம இப்போ அனுபவிக்கலாம். முப்பத்து மூவர் அமருக்கு முன் சென்று கப்பம் தீர்க்கும் கலி அப்படின்றது முதல் திருநாமத்தில் இருக்கிற சில விருத்தாந்தங்கள் என்னன்றது அனுபவிப்போம். இதில் பல விருத்தாந்தங்கள் இருக்குது, இது அவகாசத்தில் மனசில் வச்சுட்டு சிலது மாத்திரம் அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன். முதல் விருத்தாந்தம் கஜேந்திராழ்வான் விருத்தாந்தம். கஜேந்திராழ்வான் அந்த யானை வந்து பல வருஷங்கள் முதலையினால் பீதிக்கப்பட்டு அந்த குளத்தில் வந்து போராடின்னு வந்தது. கடைசியில் அதனால் முடியல, அதுக்கு கிட்டியதெல்லாம் பயம்தான். அதனால் வேறு வழியே இல்லாமல் ஆதி மூலமே அப்படின்னு கூவித்து அது கூவச்ச உடனே தேவர்கள்லாம் பார்க்குறா. பார்த்து தேவர்கள்லாம் இந்த 33 அமரர் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த 33 தேவர்களும், அமரர்ன்றது இங்கே வந்து தேவர் அப்படின்ற அர்த்தத்தில் சாதிச்சிருக்க ஆண்டாள். இந்த தேவர்கள்லாம் வந்து பெருமாள் நம்மளை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக படைச்சிருக்கான், ஆனால் இந்த இடத்துல ஆதி மூலமே அது யானையா கூவினதுனால அவர்கள்லாம் நாகம் நாகம்னு ஒதுங்கிடுறா. நான் கிடையாது, நான் ஆதி மூலம் கிடையாது அப்படின்றதுனால, அதனால் எனக்கு சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே அருகதை கிடையாது அப்படின்னு ஒதுங்கிடுறான். ஆனால் மனசுலையும் ஒரு பயம், பெருமாள் நம்மளை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக வச்சிருக்கான் ஆனால் நம்மளால் சம்ரக்ஷணம் பண்ண போக முடியாமல் போயிடுச்சே அப்படின்ற ஒரு பயமும் அவளுக்கு இருக்குது. யானைக்கும் பல வருஷங்கள் பீடிக்கப்பட்டு அதனால் முடிவே இல்லை ஆதி மூலமே கூவுறது. உடனே பெருமாள் உடனே கஜேந்திரக்ஷா துவரித்தம் பவந்தம்னு சுவாமி தேசியன் அனுபவிக்கிற ரீதியில் ஒரு துறையோட பெருமாள் வந்து அந்த கஜேந்திரன் ரக்ஷணம் பண்ணுறதுக்காக வரான். அதனால் இந்த விருத்தாந்தத்து மூலமாக அந்த யானையோடைய கப்பம் பயம் அதை போக்கினான், தேவர்களோட பயம் அதையும் போக்கினான். அதனால் கப்பம் தவிர்க்கும் கலி அவன் ஒருவனே அந்த மிடுக்குடையவன், அவன் அந்த வேறு யாரோட தயமும் அவனுக்கு தேவையில்லை, அவன் ஒரு நாளே அந்த கப்பத்தை போக்க முடியும் அப்படின்றதும் இந்த விருத்தாந்தத்து மூலமாக நமக்கு பிரதிபலிக்கிறது. அதனால் ஸ்பஷ்டமாக இந்த விருத்தாந்தம் இந்த கப்பம் தவிர்க்கும் கலி 33 அமர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி அப்படின்றதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது அப்படின்றது அழகாக கண்கூட காண முடியுது. இதில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிச்ச அபீதி ஸ்தவத்தில் முதல் வாக்கியத்திலே அபீதிரிய யஜுஷாம் யதவி தீரிதானாம் பயம் அப்படின்றார். ஹிய யத் ஜுஷாம் அபீதி, ஏன்னா இந்த உலகத்திலேயே எவனை அண்டினாலோ நமக்கு பயம் கிடையாது அப்படின்றார். அதே மாதிரி யத் அவதீரிதானாம் பயம், யாரை அண்டலையோ நமக்கு பயம் கிட்டுமோ அப்படின்றார். அந்த ரீதியில் இங்கே யானைக்கு வந்து அண்டாமல் இருந்தது பயம் கிட்டியது, பெருமாள் அண்டியது உடனே அந்த பயம் அதுக்கு போயிடுத்து. அழகாக இது வந்து ஸ்பஷ்டமாக இருக்கு. சுவாமி தேசிய வேதாந்தாச்சாராச்சு இது வேதாந்தத்தில் சொன்ன அர்த்தம். இது தைத்திரி உபனிஷத்தில் யதாஹே வைஷ ஏதஸ்மின் நதிருஷே நாத்மே நிருக்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே அத்தசோ பயங்கதோ பவதி யதாஹே வைஷ ஏதஸ்மின் உதரமந்தரங் குருதே அத்தசிய பயம் பவதி அப்படின்னு தைத்திரி உபனிஷத்தில் இதே அர்த்தம் தான். எவன் அதிருஷ்யனோ அநாத்மியனோ எவன் அநிருக்தனோ எவன் அநிலையனோ அவனை வந்து அடைஞ்சா பிரதிஷ்டமாக அவன் இடத்துல புத்தி வச்சா நமக்கு பயம் கிடையாது அப்படின்றது அந்த வேதவாக்கியம். அதே மாதிரி அவன் இடத்துல புத்தி வைக்கலான்னா நமக்கு பயம் கிட்டும் அப்படின்றதும் அந்த வேதவாக்கியம் காமிச்சிருக்கு. அதான் கண்ணுக்கு நம் புலன்களுக்கு அப்பாற்பட்டவன் ரொம்ப எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கிறவன் அவனுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அவனை அண்டினால் நமக்கு பயம் கிடையாது அப்படின்ற அர்த்தத்தில் அந்த சாதிச்ச வேத வாக்கியத்தை ஒட்டியே சுவாமி தேசிகன் அபீத்திரி அஜுஷாம் எதவ தீரிதானாம் பயம் அப்படின்றதையும் சாதிச்சார். அது அப்படியே எந்த சந்தர்ப்பத்தில் புரிஞ்சினது, கப்பம் தவிர்க்கும் களி அப்படின்றதுக்கு எப்படி புரிந்தது அப்படின்றத நம்ம அனுபவிச்சோம். இப்போ ரெண்டாவது விருத்தாந்தம் கோவர்தனகிரி விருத்தாந்தம். ஆயிரம் மக்கள்லாம் கோவர்தன இந்திர பூஜை இந்திரனுக்கு பூஜை பண்ண போய் கிருஷ்ணனும் ஏன் நீங்கள் இந்திரனுக்கு பூஜை பண்ணுறீங்கோ, கோவர்தனகிரி தானே நம்மளுக்கு சகல சேயசம் தருது, அதனால அதுக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னான். கிருஷ்ணனோட வார்த்தையை அனுசரித்து அவளும் கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ண போய் இந்திரன் வந்து ரொம்ப கோபிச்சுட்டான். கோச்சுன்ட்டு மழையாக பேஞ்சி தள்ளித்தாங்க இந்திரனால். உடனே பெருமாளும் கோவர்தனகிரியை வந்து தரிச்சுட்டு ஆயிரம் மக்களை சம்ரட்சித்தான். அதனால இங்க அந்த ஆயர் மக்களுக்கு அந்த பயம் கப்பம் போக்கின களி கிருஷ்ணன் அப்படின்றதும் இங்க அனுபவிக்க நமக்கு பிராப்தம். இங்க கப்பம் அப்படின்றது நம்ம டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கப்பம் கட்டுறோம் அப்படின்னு அந்த மாதிரி அர்த்தத்துல எடுத்துட்டோம்னா, இந்த ஆயர் மக்கள் இந்திரனுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தையும் போக்கினவன் பெருமாள் அப்படின்றதும் இதுல துவனிக்கிறது. அதனால கப்பம் அப்படின்ற ரெண்டு அந்த வார்த்தைக்கு உள்ள ரெண்டு அர்த்தங்களும் இந்த விருத்தாந்தத்துல கப்பம் தவிர்க்கும் களியில இந்த விருத்தாந்தத்து மூலமா நமக்கு பிராப்தமாகுது. மூன்றாவது விருத்தாந்தம் நம்மளோட விருத்தாந்தத்தையும் எடுத்துக்கலாம். நாபுக்தம் கிரியதே கர்ம கல்பகோட்டி சதைரப்பி அப்படின்னு இருக்கு சாஸ்திரம். அப்படின்னா அனுபவிச்சே தீரணும், எவ்வளவு எவ்வளவு நூறு கோடி கல்பங்கள் ஆனாலும் அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சுதான் தீரணும் அப்படின்றது சாஸ்திரம். அப்படி இருக்கச்ச நமக்கு வந்து இந்த கர்மாவை அனுபவிச்சு நமக்கு மாலவும் மாலாடும். ஒவ்வொரு பிறவையும் எடுத்தாலும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பல கர்மாக்களை தான் நம்ம சேர்த்து வந்துருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து இதுக்கு ஒரே வழி வந்து பெருமாள் இந்த சம்சார பயத்தை போக்கி நமக்கு வந்து விமோசனம் கிடைக்கணும்னா நமக்கு வந்து பெருமாள் திருவடிவாரம் தான் நமக்கு ஒரே புகழ், அவன் இடத்துல சனாதி தான் பண்ணணும். இதுதான் தேவாதீனாம் அயம் அனுனதாம் தேகவத்பேபி விந்தன் பந்தான் முக்தோ பலிபீரணகை பொரியத்தை தத்பிரயுக்தை அப்படின்றார் வேதாந்தாச்சார் தயாசதகத்துல. அயம் அனுனதாம் அப்படின்றார் நம்மளுக்கு ரிணத்தை போக்குறது எது, இந்த சனாகதி பண்ணோம்னா பெருமாளோட தயை மூலமா நமக்கு இது மோட்சம் கிட்டுறது அப்படின்றார் இங்க. அதேதான் இங்க, அதனால நமக்கு இந்த சம்சார பயம் என்னும் கப்பத்தை போக்கும் களி பெருமாள் அப்படின்றதும் நமக்கு பிராப்தமா இருந்தது நம்மளோட விருத்தாந்தத்திலேயே. இங்க தேவாதீனா மயம் அனுர்த்தம் அப்படின்றார் நம்மளுக்கு ரிணம் அப்படின்னா பயம், அது ரிணம் அப்படின்னா கடன் அப்படின்னு அர்த்தம். இங்க கப்பம் அப்படின்றதுக்கு கடனும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், சம்சார பயம்னு ஒரு அர்த்தமும் துவனிக்கும், கடனும் கடனும் எடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம கடன் பட்டிருக்கோம், ஒரு பிராமணன் வந்து பிறக்கச்சே மூணு கடனோட பிறக்கலாம் அப்படின்னு இருக்கு. ரிஷிக்கடன் அது வந்து வேதம் ஓதி அதை தீர்த்துக்கணும், இன்னொன்று வந்து தேவக்கடன் அது கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் கிரகஸ்தாசிரமத்தில் யாகயங்கள் பண்ணி அதை வந்து போக்கணும், அதே மாதிரி பிரஜைகளை உண்டு பண்ணி பித்ருக்கடனை போக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த மூணு கடனும் ஆயுஷ் முழுக்க பிரயாசம் பண்ணால் கூட சில விஷயங்கள் சில பேருக்கு பண்ண இது போக்க முடியாது. அதனால இந்த ரிணத்தை போக்கணும்னாலும் நமக்கு வந்து ஷனாதி பண்ணி பெருமாள் திருவடி வாரத்தில் அவனை அடைஞ்சாதான் நமக்கு வந்து அந்த கடனை போக்க முடியும் அப்படின்றதுனாலையும் இந்த மாதிரி கடன் கப்பம் தவிர்க்கும் களி அப்படின்றது நம்ம விஷயத்துல இந்த கப்பம் அப்படின்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்களையும் பிராப்தமாகுது. நாலாவதா இங்க இன்னொரு அனுபவம், இந்த கப்பம் அப்படின்றது கடன் அப்படின்ற அர்த்தத்துல எடுத்துட்டோம்னா அது பெருமாள் விஷயத்துலயே கூட எடுத்துக்கலாம். பெருமாளே நம்ம கிட்ட ஆசிரியர்கிட்ட கடன் பட்ட மாதிரி அவன் பல சமயங்கள்ல அவன் வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணம் வருதான். இது திரௌபதி விருத்தாந்தத்துல காணலாம். திரௌபதி வந்து மானபங்கப்பட்டா கௌரவ சபையில, அப்போ கோவிந்தா அப்படின்னு கதறினான். கதறின போது பெருமாள் வந்து அவளை வந்து காப்பாத்தினான். ஆனா காப்பாத்தின அப்புறம் கூட அவனுக்கு வந்து அந்த ரிணம் அந்த கடன் வந்து போன மாதிரியே தெரியலாம். கோவிந்தேதி யதா கிரந்த கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவிருத்தம் இவமே ஹிருதியான் நாபசற்பதி அப்படின்றார். இந்த மாதிரி அன்னைக்கு கோவிந்தா அப்படின்னு கட்டினான் கிருஷ்ணாமாம் தூரவாசினம் அப்படின்றார். கிருஷ்ணான்றது திரௌபதி, திரௌபதி கட்டினான் அன்னைக்கு அவ குவின கூவுக்கு வந்து ஒன்னும் எனக்கு வந்து அந்த கடன் வந்து போக்கின மாதிரியே தெரில, அந்த கடன் வளர்ந்துட்டே தான் போயின்னு இருக்கு, என் ஹிரதயத்தை விட்டு அது அகலவே இல்லை அப்படின்றார் கிருஷ்ணர். இதனாலதான் பெருமாளும் கிருஷ்ணரும் இந்த கடனை தான் போக்கணும் அப்படின்றதுக்காக பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து அப்படின்னு நம்மாழ்வார் அனுபவிச்ச ரீதியில பெரிய பாரதம் கை செய்தான். கை செய்துனா வியாக்கியாத்தாக்கள் ஸ்வயம் வியாபரித்து அப்படின்னு அர்த்தத்தை சொல்லிருக்கா. அப்படின்னா அந்த பாரத போரை தானாவே நடத்தினான் பெருமாள் அப்படின்றது அர்த்தவங்க. அதனாலயா பஞ்சவரையும் பலவகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே அப்படின்னு சுவாமி தேசிகனும் திருச்சிரமாலையில அனுபவிக்கிறார். பெருமாள் அந்த பாரத போரை நடத்தி பாஞ்சாலி குழல் முடிக்கும் வரை அந்த பஞ்சவரை காத்து வழிவகுத்தான் பெருமாள். இது மூலமா அவனோட கப்பம் அவனுக்கு ஒரு கடன் இருந்தது அதையும் அவன் போக்கின்றான் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இதுல துணிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த திருகுணத்தை அனுபவிக்கலாம். அடுத்து திருநாமம்ன்றது வந்து செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் அப்படின்றது. செற்றார் என்பவர் பகைவர். பெருமாளோ வந்து சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு கீதையில சாதிச்சிருக்கார். எனக்கு எல்லாரும் சமம், யாரும் பகைவர் கிடையாது, யாரும் நண்பர் கிடையாது அப்படின்னு சாதிச்சிருக்கார். அப்படி இருக்குச்சு, இங்க பகைவர்ன்றது எப்படி பொருந்தும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, பாண்டவருக்கு வந்து பாண்டவ தூதனா கௌரவ சபைக்கு கிருஷ்ணன் போகச்ச அங்க துரியோதனன் கேட்கிறான், விதுர ராத்துல இவர் சாப்பிட போறதா பெருமாள் சாதிச்சு எதுக்கு இங்க வந்து புஜிக்க மாட்டேன்ற அப்படின்றதுக்கு, பாண்டவான் துஷசேராஜன் மம பிராணாகி பாண்டவாக அப்படின்ற கிருஷ்ணர், நீங்க வந்து கௌரவாலே துரியோதனா நீ வந்து பாண்டவால வந்து துவேஷிக்கிற, அவளும் என்னோட பிராணன், ஆனால் நீ என்னோட எதிரி ஆகிறார் அப்படின்றார் பெருமாள். அதனால எதிரியாத்த சாப்பிடக்கூடாதுன்னு இருக்க, ஆனால் நான் இங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டார். அதனால இதுல ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு, பெருமாள் எல்லாருக்கூடையும் சமமா பழகினா கூட அவனை அண்டியவால யார் வந்து பகைச்சுக்கிறாளோ அவளை பெருமாள் வந்து பகைவனா கருதுறான் அப்படின்றது இதுல ஸ்பஷ்டமா தெரியுது. இதனாலேயே பெருமாள் வந்து அந்த பாரத போரை நடத்தினான் அப்படின்னு முன்னாடி இருந்த விருத்தாந்தத்தையும் அனுபவிச்சோம். அந்த பாரத போர் ஆரம்பிக்கச்சியே பெருமாள் வந்து பாஞ்சஜன்யத்தை முழங்கினானோ, ச கோஷோ தாத்ராஷானாம் ஹிருதயானி வியதாரயத் அப்படின்றது கீதாச்சாரியனோட ஸ்லோகம். அங்க கீதையில சாதிச்ச ஸ்லோகம். கௌரவசேனையில இருந்து ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்தையும் பொழந்துதான் அந்த பாஞ்சஜன்ய கோஷம். அதனால செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் அப்படின்றது ரொம்ப அழகா இந்த விருத்தாந்தத்துல காணலாம். அதுல ஒரு ஆச்சரியமான பதப்பிரயோகத்தை பண்ணிருக்காங்க ஆண்டாள். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் அப்படின்றச்ச இந்த பகைவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குவன் அப்படின்னு சொல்லச்ச, அவன் எப்படிப்பட்டவன்னா விமலன் அப்படின்றான். விமலன்னா தோஷமற்றவன், தோஷத்துக்கு எதிர்த்தட்டு, ஹேய பிரதிபட்டன் அப்படின்னு அர்த்தம். எப்படி இந்த மாதிரி மிச்சவாளை பீடிக்கலாம, என்னவா என்னதான் கௌரவாலும் கெட்டவாளா இருந்தாலும் மிச்சவாளும் கெட்டவா பகைவாளை ஆசிரித்தாலோட பகைவரா இருந்தா கூட இவன் பீடிச்சானா இவன் வந்து எப்படி தோஷமற்றவன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, அதுவும் ஒரு கல்யாண குணம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிற இது நம்மளுக்கு சாதிக்கிற தயாசதகத்துல. காக்காசுர நிறுத்தாந்தத்துல கிருப்பே காக்கசியைக்கம் ஹிதமதி ஹினஸ்தி ஸ்மனைனம் திஷத் ஏவம் தேவோ ஜனித சுகத்தம் தண்டனகத்தம் அப்படின்னு தயாசதகத்துல சாதிக்கிற காக்காசுரன் சீதையிடம் ஒரு பெரிய அபச்சாரத்தை பட்டான். கடைசியில ராமனும் ஒரு புல்ல வந்து பிரம்மாசிரமா பிரயோகம் பண்ண காக்காசுரன் பல உலகங்கள் சுத்தி கடைசியில பெருமாள் திருவடி வாரத்திலே வந்து விழுறான். அவனோட உயிரெடுக்கும் இடத்துல அவனோட ஒரே ஒரு கண்ணை தான் எடுக்கிற பெருமாள். காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே அப்படின்றார் அபயப்பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன். வேலிட்டு பாயும் இடத்தில் முள்ளிட்டு பாயுமா போலே, ஒரு வேல் பாய்கிற பாயிற இடத்துல ஒரு முள்ள தான் போடுறது அப்படின்றது ஒரு சின்ன தண்டனை, லகு தண்டனை. ஏன்னா அவன் சனாதன் ஆயிட்டான் காக்காசுரன் அப்படின்ற ரீதியில. இதுக்கு ஒரு கண்ணை எடுக்கணும் அவன் தான் சனாதி பண்ணானே அப்படின்னா, அதுவும் ஒரு நலனுக்காக தான், அவனோட நலனுக்காக தான். ஏன்னா அவன் இதுக்கு மேல திருப்பி அந்த பாவத்தை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அதனால பெருமாள் வந்து அவனுக்கு ஒரு தண்டனை தண்டா கூட அது வந்து பெருமாள் வந்து ஒரு தண்டனை தண்டா கூட அது ஒரு தயின் காரியமா, அது ஒரு அனுகிரகமே அப்படின்னு தேசிகன் இது அனுபவிக்கிற ரீதியில இங்க செற்றார்க்கு வெப்பம் கொடுத்தாலும் அவன் விமலன், அவன் தோஷமற்றவன். ஏன்னா அது பண்றது வந்து நல்லதுக்கு தான் அவன் பண்றான் அப்படின்றதுக்காக ஆண்டாள் இங்க ரொம்ப அனுபவிச்சு இந்த விமலன் அப்படின்ற ஒரு பதப்பிரயோகத்தை பண்ணியிருக்கான். அடுத்த திருநாமம் செப்பமுடையவன், செப்பமுடையாய் அப்படின்னு சம்போதனம் பண்றா ஆண்டாள். இதுல நேர்மை அப்படின்ற திருக்குணம் சொல்லப்படுறது. ஆர்ஜவம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லலாம். வஷீவதானியோ குணவான் ருஜுசுச்சிஹி அப்படின்றார் ஆள வந்தார். ருஜு ஸ்வபாவம், ஆர்ஜவம் ருஜு எல்லாம் ஒரே அர்த்தம் தான், நேர்மையுடையவன் அப்படின்றது காமிக்கிறது. இது ஸ்ரீராமர் அவதாரத்துல ரிஷிகள்லாம் ராமன் இடத்துல சரணடைகிறா, ராட்சசால்லாம் ரொம்ப பீடிக்கிறா, எங்களால யாகஜ்யங்கள் பண்ண முடியறதில்ல, உயிர்லாம் போறது, நீதான் காப்பாற்றணும் அப்படின்ன போடு ராமனும் வந்து சம்ரட்சிக்கிறேன், அவளை வந்து நான் வந்து வதம் பண்ணி சம்ரட்சிக்கிறேன் உங்களை அப்படின்றான் ஸ்ரீராமன். இதுக்கு சீதை ராமன் இடத்துல கேட்கிறா, ராட்சசாலாம் நம்மள ஒன்றும் பண்ணலையே, எதுக்கு நீ போய் அவளை பிடிக்கணும், அவளை போய் நீ வந்து வதம் பண்ணணும் அப்படின்னு ராமர் கிட்ட கேட்கச்ச ராமனும், அப்பியம் ஜிஹீதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நஹி பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷத்தக அப்படின்றார். சீதை உன்னை விட்டாவது நான் பிரிஞ்சு இருந்துருவேன், இல்லைனா லக்ஷ்மண விட்டு கூட நான் பிரிஞ்சு இருந்துருவேன், ஆனால் ஒரு காலம் நான் வந்து பிராமணர்களுக்கு என்ன பிரதிஜை பண்ணியிருக்கணும், என்ன சத்தியம் பண்ணி தந்திருக்கணும், அந்த வாக்கை நான் மீறமாட்டேன் அப்படின்ற பெருமாள். ஏன்னா அவன் சத்திய பிரதிஜன், அவன் நேர்மையுடையவன். இதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் திரௌபதி கிட்ட கிருஷ்ணர் சொல்ற வாக்கு, தியௌ பதேத் பிருத்திவி ஷீரியேத் ஹிமவான் சக்லி பவேத் சுஷியே தோய நிதி கிருஷ்ணே நமே மோகம் வச்சே பவேத் அப்படின்றார். திரௌபதியே ஒருவேளை மேலுலகம் கீழே விழலாம், இந்த உலகமே வந்து அழிஞ்சு போகலாம் ஒருவேளை, இல்லைனா இந்த மலைகள் வந்து சுக்குநூறு ஆகலாம், இல்லைனா சமுத்திரத்தில் இருக்கிற ஜலம் வந்து வத்தி கூட போகலாம், ஆனால் ஒரு காலம் என்னோட வச்சனம் நான் கொடுத்த சத்தியம் வந்து வீண் போகாது அப்படின்றார் கிருஷ்ணன். அதே மாதிரி அந்த ரீதியில திரௌபதிய மானபங்கத்திலேருந்து காப்பாத்தின அப்புறம் கூட பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தான்ற ரீதியில பாரத போர் கை செய்து பெருமாள் வந்து சம்ரட்சிச்சான். அதே மாதிரி அவன் வார்த்தையை காப்பாத்தினான். இந்த குணம் ரொம்ப முக்கியமான குணம் ஷரணாகதாவுக்கு. ஏன்னா பெருமாள் வந்து சரணஸ்லோகத்துல மாசுச்சக அப்படின்றான், ராமோ துர்ணாபி பாஷத்தை அப்படின்றான். இந்த மாதிரி ரெண்டாவது வார்த்தை கிடையாது பெருமாள் சொன்னா. நீங்க கவலைப்படவானா, என் இடத்துல சரணம் பண்ணுங்கோ, நான் உங்களுக்கு மோட்சத்தை தானே அப்படின்றான் பெருமாள். இதெல்லாம் நம்ம வந்து நம்பணும் அப்படின்னா அவன் இடத்துல நேர்மை இருக்கு அப்படின்றத எடுத்து காமிக்கணும் நமக்கு அப்படின்றதுக்காக தான் ஆண்டாள் வந்து இந்த ஆர்ஜவம்ன்ற திருக்கல்யாண குணத்தை நமக்கு எடுத்து உரைக்கிறார். அடுத்த திருகுணம் திரள் உடையாய் அப்படின்றது. திரள் உடையவன் அப்படின்னா சமர்த்தன், சாமர்த்தியம் உடையவன் அப்படின்றது இந்த திருகுணத்தை இந்த திருநாமத்தோட அர்த்தம். பெருமாளுக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லா திறமையும் இருக்கு அவனுக்கு. அதுதான் ஆழ்வானும் ஹிதஜ்ய சர்வஜ்ஞ சமக்ர சக்திக்க அப்படின்றார். சமக்ர சக்திக்கனா எல்லா சக்தியும் இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு அவனுக்கு அப்படின்னு. ஏன் அவன் இடத்துல எல்லா திறமையும் இருக்குன்னா அவன் தான் சமஸ்த கல்யாண குணாமிருத்தோதிகி மிருத்தோததிகி அப்படின்ற ரீதியில சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் அவன் தான் இருப்பிடம் அப்படின்றார் ஆளவந்தார். அதனால அவன் சமக்ர சக்திக்க எல்லா திறமையும் உடையவன். முக்கியமா சாது சம்ரக்ஷணம், ஆஷதால சம்ரக்ஷணம் பண்றது, எல்லாரையும் சம்ரக்ஷணம் பண்றது. ஏன்னா அவன் தான் சுவாமி, நம்ப அவனுடைய சொத்து அப்படிங்கிற ரீதியில சம்ரக்ஷணம் பண்றான். இதே சுவாமி தேசிகனும் சமர்த்தே சர்வக்னே சகஜ சுருதி ஸ்வீகிருத்த பரே அப்படின்றார் ஸ்ரீமத் சாரத்துல. நம்ம பரநியாசம் பண்ணோன்னா நம்மளோட பரத்தை அவன் இடத்த ஒப்படைச்சோன்னா நம்மளை சம்ரட்சிக்கணும் அப்படின்ற பரத்தை பெருமாள் ஏத்துக்கிறான். அவன் எப்படி பார்த்தவன் அப்படின்னா அவன் வந்து ஒரு சஜ சுருத்து, அதுக்கு மேல சர்வஜன் எல்லாம் அறிந்தவன். இதெல்லாம் இருந்தும் போறாது, ஏன்னா அவனுக்கு வந்து திறன் இருக்கணும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் சமர்த்தன் சமர்த்தே அப்படின்றாருங்க சுவாமி தேசிகன். இந்த திறமை, இந்த சம்ரட்சிக்கக்கூடிய திறமைய நம்ம வந்து சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இதுல எப்படி பெருமாள் வந்து நமக்கு சம்ரட்சணம் பண்றான்றத ஒரு உதாரணத்துக்காக நம்ம கொஞ்சம் அனுபவிக்கலாம். பிரளயம் வந்து நம்மலாம் அச்சுத் கல்பமா அவனோட பயத்துல இருக்கச்ச பெருமாள் வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு ஜந்தூன் அலோக்கிய அவலோக்கிய ஜாத்த நிர்வேதா அப்படின்ற சுவாமி தேசிகன் கரணக்கலையபர யோகம் அப்படின்னு கரணக்கலையபரங்களை நமக்கு தரலாம், கை கால்களை தரலாம் பெருமாள் நமக்கு தந்து நமக்கு வந்து இந்த உலகத்துல வந்து நம்மளை வந்து படைச்சு இங்க நம்மளுக்கு மோக்ஷோபாயத்துல நம்மளுக்கு மூட்டுறதுக்காக ஒரு வழியை காமிச்சு அவனிடத்துல திருப்பியும் போய் சரணடைந்து அவனுக்கு நித்திய கைங்கரியம் பண்றதுக்கு வழிவகுக்கிறான் பெருமாள் சிருஷ்டி மூலமா. இந்த சிருஷ்டியும் ஒரு ஆச்சரியமான சிருஷ்டி, ஸ்வயமக்கில நிர்மாண நிபுணக அப்படின்றார் சுவாமி தேசிகன். இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான சிருஷ்டியை படைச்சிட்டு அடுத்தது என்ன பண்றான், நம்மளை சம்ரட்சிக்கிறதுக்கு எல்லா பிராணிகளுக்கும் ஒரு வகைய ஒரு சம்ரட்சணத்துக்காக ஒரு வழியை வகுத்திருக்கான் பெருமாள். இதுக்கு மேல நமக்கு வந்து நம்மளோட கர்மாவை போக்கி நம்ம அவன் திருவடிவாரத்துல வந்து சரணடையறதுக்கு அவனே வந்து பல சாஸ்திரங்களை படைக்கிறான், பல திரு அவதாரங்கள் எடுத்து நம்மளை ஆக்கர்ஷிச்சுக்கலாம். அதுக்கும் மீறி ஆச்சாரிய அவதாரம் எடுத்து நம்மளை வந்து வழிகாமிச்சு நம்மளை வந்து அவன் இடத்துல சரணதி பண்றதுக்கு வழி பண்றான் பெருமாள். இந்த ஆச்சாரிய கடாட்சம் ஏற்படுறதுக்காக அவன் பல பிரயாசங்கள் படுறான். முக்கியமா வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்றோமான்னு எதிர்பார்த்துருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து எந்த தோஷமும் வந்துடக்கூடாது, எல்லாரு கூடயும் சமமாக இருக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு வியாஜம் தேவை, ஏதாவது ஒரு காரணம் தேவை. நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ண போய் அதை ஒரு வியாஜமாக வச்சுட்டு ஆச்சாரிய கடாட்சத்தை ஏற்படுத்தி அவன் இடத்துல வந்து சரணாதி பண்ணுறதுக்கு வழிவகுக்கிறான். இதுதான் நம்மளுக்கே தெரியாமல் சிலது நல்லது பண்ணுறோம், அது பேர் தான் எதிர்ச்சாச குருத்தம் அப்படின்றது. இதுதான் வந்து சங்கல்ப சூரியோதயத்தில் அனுபவிக்கிச்ச ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தேசியன் அனுபவிக்கிறார். குணக்ஷத லிபிக்ரமாத் உபனி பாத்தினக அப்படின்றார். குண அப்படின்றது இங்க க, குணன்றது வந்து கிருமி அப்படின்னு அர்த்தம், பூச்சி அப்படின்னு அர்த்தம். குணக்ஷத லிபிக்ரமாத் அப்படின்னா ஒரு பூச்சி, ஏதாவது ஒரு கரையானை எடுத்துட்டோம்னா கரையான் வந்து மரத்தை கடிக்கும், கடிக்கச்ச அதுல பல வகையா கடிக்கும், அதுவே வந்து ஒரு அக்ஷரம் மாதிரி தெரியலாம், அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அக்ஷரம், ஒரு எழுத்து மாதிரி கூட தெரியலாம். அது பண்ண டிசைன், அது கடிச்ச விதம் அப்படின்னு அது தெரிஞ்சா பண்றது, தெரியாம தான் பண்றது. அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாம ஏதாவது ஒரு எதிர்ச்சா சுக்கிருத்தம் ஏதாவது நல்லது பண்ண போனோம்னா உடனே அதை வந்து ஒரு சாக்கா வச்சுட்டு அவசர பிரதீட்சனான பெருமாள் அந்த அதை ஒரு சாக்கா வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு ஆச்சாரிய கடாட்சத்தை ஏற்படுத்துறான். இந்த மாதிரி ஒரு திறனுடையவன், இந்த மாதிரி ஒரு சிருஷ்டியை ஏற்படுத்துறான். அதுக்கு மேல வந்து நம்மளை சம்ரட்சணம் பண்றதுக்கு என்னென்னமோ பிரயாசங்கள் படுத்து நமக்கு வந்து ஒரு வழியை வைக்கிறான். இதை வந்து எப்படி பண்றான்னா கருணியா சாஸ்திர பாணினா, கருணையினால பண்றான். சாஸ்திரங்களை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி வழிவகுத்து நமக்கு காமிக்கிறான் அப்படின்ற ஆச்சாரியா. அதனால இதனால நமக்கு வந்து சம்ரக்ஷணம் பண்றான் அப்படின்ற ஒரு திறன் அவன் இடத்துல இருக்குன்றது ரொம்ப அழகா நம்மளுக்கு வியக்தமா புரிய வருது. இதுதான் ஆண்டாளும் திரளுடையாய் அப்படின்ற சம்போதனால நம்மளுக்கு காட்டி கொடுக்குறான். அடுத்தது இந்த சிருஷ்டி பண்ணி இந்த சம்ரக்ஷணம்லாம் பண்ண போயும் சில பேர் வந்து பாபகர்மாலேயே மூணு நின்றா வேற வழி இல்லாம இவா பண்ற பாபங்கள்லாம் கொஞ்சம் இவா இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக பிரளயம் பண்ண வேண்டியதா இருக்கு. பிரளயம் பண்ணும் போதும் இந்த உலகத்தெல்லாம் கம்ப்ளீட் எல்லாத்தையும் சர்வத்தையும் அழிக்காம எல்லாத்தையும் அழகா அவனோட உதரத்துல அவனோட பயத்துல வந்து அழகா வந்து சம்ரட்சிக்கலான் பெருமாள். அதுவும் ஒரு திறன். இது அனுபவிக்கிச்ச தத்முக்தா கலபத்துல எப்படி வந்து ஒரு பிரளயத்தின் போது இந்த உலகத்திலேயே ஒரு சின்ன ஆளிலையில ஒரு சின்ன ஆளிலை கிருஷ்ணனோட பயத்துல ஒரு சின்ன பாகத்துல எல்லா உலகங்களும் எப்படி உள்ள இருக்கு அப்படின்னு வியந்து போய் சுவாமி தேசன் கேட்டுக்கிறாரு, இது என்ன நிஜமாவே உண்மையா இல்லைன்னா ஒரு இது ஒரு மாயாஜாலமா இல்லைன்னா ரசத்துக்கு சொல்றாளா அப்படின்றதுக்கு விஸ்வாந்தவர்த்தி பாலக உதரகதம் அகிலம் கசிய விஸ்வாச பூமி. இந்த உலகத்துல இருக்கிற இந்த கிருஷ்ணன் அவனோட வயிற்றுக்குள்ளேயே இந்த உலகமே உள்ள போறதுன்னா எல்லா உலகமும் போறதுன்னா இது என்ன நம்பத்தக்கதா இல்லையே, இது என்ன நிஜமாவே உண்மையா அப்படின்னு கேட்டுந்து ஆச்சரிய சக்தியாக இது ஆச்சரியம்தான் அவித்தம் இதம் இத்தியேவ அப்படின்றார். இது ஆனா சத்தியம் ஏன் அப்படின்னா சர்வாப்த சித்தேக ஆப்தர்கள் சொல்லியிருக்கா, ஆப்தர்கள்ன்றது ரிஷிகள், ரிஷிகள் சொல்லியிருக்கான், அதனால இது வந்து சத்தியம்தான் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி பெருமாள் பல சேஷ்டிதைகளை நம்மளை சம்ரக்ஷணம் பண்றதுக்காகவும் நம்மளை வந்து அவன் இடத்துல ஆக்கர்ஷிச்சதாகவும் இந்த மாதிரி பண்றான் பெருமாள். வரத சக்கலம் ஏத்தத்து சம்சுதாத்தம் சக்கரத்தை அப்படின்னு ஆழ்வான் அனுபவிக்கிறார். எல்லாமே அவன் பண்றது வந்து ஆஷிதாளுக்காக தான் அப்படின்ற ரீதியில பெருமாள் பண்றான். இந்த மாதிரி ஒரு கருணையுடைய ஒரு திரளுடைய பெருமாள் அப்படின்றத அனுபவிச்சோம் இங்க இந்த திருநாமத்து மூலமா. இப்போ இந்த நாலு திருநாமாவளியில அனுபவிச்ச குணங்கள் அத்தனையும் நம்மளோட ஆச்சாரியர்களுக்கும் பொருந்தும். அது எப்படி அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பீதக பெறானார் பிரம்மகுருவாய் வந்து அப்படின்னு பெரியாழ்வார் அருளி செய்த ரீதியில பெருமாளே ஆச்சாரிய அவதாரம் எடுக்கலாம். சாக்ஷான் நாராயணோ தேவக கிருத்வா மர்த்தமையும் தனும் மக்னான் உத்தரத்தை லோகான் காருண்யா சாஸ்திர பாணினா அப்படின்றான். அப்படின்னா பெருமாளே தான் வந்து ஒரு ஆச்சாரிய அவதாரம் எடுக்கலாம். எதனாலன்னா நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து சம்சார சுழல்ல வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்றதுனால பெருமாள் கருணையினால நம்மளை உஜீவிக்கிறதுக்காக பெருமாள் கருணையினாலையும் சாஸ்திரத்தை வந்து வழிவகுத்து நம்மளை வழிவகுக்கிறான் பெருமாள். இந்த ஆச்சாரிய அவதாரம் எடுத்துட்டு இதுல முதல் திருநாமம் அம கப்பம் தவிர்க்கும் கலி அப்படின்றது எப்படின்னு பார்த்தோம்னா பயத்தை போக்கும் மிடுக்குடையவர்கள் நம்ம ஆச்சாரியர்கள் அப்படின்றது அழகா பிரதிபலிக்கும். நமக்கு இருக்கிற சம்சார பயத்தை போக்குபவர்கள் ஆச்சாரியார். ஆச்சாரியார் நம்ம அண்டினோம்னா அவா நமக்கு வந்து நல்ல புத்தியை ஏற்படுத்தி பெருமாள் இடத்துல சனாதி பண்ணி நம்மளுக்கு வழி வகுக்கிறா. அதனால நம்மளுக்கு இந்த சம்சார பயத்தை அவா போக்குறா அப்படின்றது ரொம்ப வியக்தமா தெரிய வருது. அதனால கப்பம் தவிர்க்கும் கலி அப்படின்றது ரொம்ப அழகா ஆச்சாரியர் இடத்துல பொருந்துருது. அதே மாதிரி இரண்டாவது திருநாமம் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலன். செற்றார் என்பவர் பகைவர். பகைவர் என்றது இங்க வந்து பரமத்தத்தை எடுத்துக்கலாம். பரமத்தை நிரசனம் பண்ணி சுமத்தை ஸ்தாபனத்தை பண்றா. அந்த பரமத்தை நிரசனம் பண்றதுனாலதான் நம்மளுக்கு வந்து என்ன நல்ல வழி அப்படின்றது தெரிய வருது. அதனால அந்த வழியை நமக்கு வழிவகுறதுனால அவ வந்து செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலர்கள் அப்படின்ற அனுபவிக்கலாம். இங்க விமலன் அப்படின்ற பதப்பிரயோகம் அனகாம் ஆச்சாரிய சந்ததி வந்தே அப்படின்ற ரீதியில அவளுக்கு ஒரு அகமும் கிடையாது, ஒரு தோஷமும் கிடையாது. அதனால அழகா இந்த ஆச்சாரிய சந்ததிக்கு வந்து இந்த விமலர்கள் விமலன் அப்படின்ற பதப்பிரயோகமும் ரொம்ப அழகா பொருந்துருது. இப்போ இதை வந்து ஒரு சின்ன விற்த்தாந்தத்து மூலமா எப்படி பார்க்கலாம்னா சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறது மகாராஷ்டிரியும் மாகதியும் சௌரசேனியும் லாட்டியும் கோடியும் மித்தம் அந்யாதிஷீஞ்ச அப்படின்றார். அப்படின்னா இவ்வளவு பாஷைகள் எனக்கு தெரியும், மகாராஷ்டிர பாஷ மாகத பாஷ சௌரசேன பாஷ இந்த மாதிரி பல பாஷைகள் தெரியும். அகந்தோ அகிலா பாஷாவாதி அப்படின்றார். எல்லா பாஷையும் எனக்கு தெரியும். தத்தத் அபியஸ்த பாஷாயாப்பி தார்க்கிகான் ஏத்தான் பிரதிக்ஷேஷியாமி. தர்க்கம் பண்றவா அவாவா எந்தெந்த பாஷையில பேசுறாளோ அந்த பாஷையிலே நான் பேசி அவளை வந்து நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்றார். வதந்திஹி பிசாச்சானாம் பிசாச்ச பாஷையைவ உத்தரம் விதேயமிதி அப்படின்றார். பிசாச்சு பேசுற பாஷையில தான் நம்ம பிசாசு கிட்ட பிசாச்சு பாஷையில தான் பேசணும் அப்படின்னு பேசி அப்படின்னு இந்த மாதிரி பல பரமதங்களை சுவாமி தேசிகன் நிதர்சனம் பண்ணார். பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே ஆட வந்தாரா இருந்தாலும் சரி ராமானுஜனா இருந்தாலும் சரி இப்படிதான் பண்ணியிருக்கா. அதனால செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் அப்படின்றது நம்மளோட ஆச்சாரிய சந்ததியில அழகா பொருந்தும் அப்படின்றதும் அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு பிராப்தமாச்சு. அடுத்தது செப்பமுடையாய் அப்படின்றது செப்பமுடையவர்கள் நம்ம ஆச்சாரியர்கள் அப்படின்னா நேர்மையானவர்கள். ஆச்சாரியர்களோட லட்சணம் என்னன்றது பார்த்தாலே ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சாரத்தை எஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரியே உச்சதே அப்படின்றது. யார் சாஸ்திரார்த்தங்களை ஸ்தாபிச்சு யார் போதிச்சு ஸ்தாபிக்கிறாளோ சிஷியால் இடத்துல, அதே மாதிரி அது மாத்திரம் பண்ணாம தானும் அதை அனுசரிச்சு யார் அனுஷ்டானம் பண்றாளோ அவள் தான் ஆச்சாரியாள் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த நேர்மை அப்படின்றது இந்த ஆச்சாரிய லட்சணத்திலேயே வந்து அழகா தெரிய வருது. இத ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் குருத்தாழ்வன் விருத்தாந்தத்தில் கண்டோம்னா, அந்த கிருமி கண்ட சோழன் வந்து சிவாத் பரத்தரம் நாஸ்தி அப்படின்னு எழுதி கையொப்பம் இட சொல்ல, ஆழ்வானும் துரோணமஸ்தி ததஸ்பரம் அப்படின்னு கிண்டலா எழுதித்தந்தார். சிவம் துரோணம் அப்படின்னா அளவுபடி, ஒரு அளவுபடி சிவம் அப்படின்னா ரெண்டு அளவுபடி துரோணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால அது வந்து ஒரு அச்சேதனமா அந்த வார்த்தையை வந்து கருதி அதை அழகா அந்த மாதிரி கிண்டலா எழுதித்தண்டு கையொப்பம் இட்டார் ஆழ்வான். மனசேக்கம் வச்சசேக்கம் கர்மநேக்கம் மகாத்மனான்ற ரீதியில மனசு சொல்ற வார்த்தை வச்சஸ் கர்மம் பண்ற விருத்தி எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்பட்டார் ஆழ்வான். அதனாலயா இங்க செப்பமுடையாய் அப்படின்றது அழகா ஆழ்வார்கள் இது ஆச்சாரியாளுக்கும் பொருந்தும் அப்படின்றது நம்ம இங்க அனுபவிக்கலாம். இதே மாதிரி நான்காவது திருநாமம் திரளுடையாய், திறமையுடையவர்கள் ஆச்சாரியர்கள். பெருமாளுக்கு எப்படி எல்லா திறமையும் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆச்சாரியர்களுக்கும் எல்லா திறமையும் இருக்கு. நமக்கு நம்ம கிட்ட கருணையினால அவ வந்து பல நல்ல விஷயங்களை போதிச்சு நமக்கு நல்ல வழியை காமிச்சு சரணாகதி பண்ணித்தரான். இந்த மாதிரி ஒரு பெரிய திறமை அவகிட்ட இருக்கு. இதை பல விற்த்தாந்தங்கள்ல பல ஆச்சாரியர்களிடத்த நம்ம வந்து அனுபவிக்கலாம். சுவாமி தேசிகனுக்கு சர்வதந்த ஸ்வதந்திர அப்படின்ற விருதமே பெரிய பிராட்டியார் வந்து அளிச்ச விருதம். அதுமாதிரி சர்வஜ்ஞத்துவம் தத்து முக்தா கலாப்பே அப்படின்னு பிரதிவாதி பயங்கர மன்னன் சுவாமி தேசிகன் இடத்துல கொண்டாடுறார். சர்வஜ்ஞத்துவம் தத்து முக்தா கலாப்பே அப்படின்னு தத்து முக்தா கலாபத்துல சுவாமியோட சர்வஜ்ஞத்துவத்தை காணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு திறமையுடையவர்கள் நம்ம ஆச்சாரியர்கள். சுவாமி தேசிகனும் தத்தேரங்கி நிஜமப்பிப்பதம் தேசிகா தேசகாங்கி அப்படின்றார் பெருமாள். ரங்கநாதன் தேசிகா தேசகாங்கியாம் அப்படின்னா ஆச்சாரியால் என்ற கட்டளைக்கு பரதந்திரனா இருக்கானாம் பெருமாள். அப்படிப்பட்ட சுதந்திரால் நம்ம ஆச்சாரியர்கள், அப்படிப்பட்ட திறமையுடையவர்கள் நம்ம ஆச்சாரியர்கள். அதனால இன்னைக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் மூலமா நமக்கு இந்த நான்கு திருநாமங்கள் இந்த 31 பாசுரத்துல எப்படி திருமாலுக்கும் பொருந்தது ஆச்சாரியாளுக்கும் பொருந்தது அப்படின்றது அனுபவிக்க பிராப்தமாச்சு. இது கேவலம் ஆச்சாரிய அனுகிரகம். அடியன் விஜயாபட்சத்துல ஏதாவது நிறைகள் இருந்தா அது ஆச்சாரியர்களே போய் சேரும், ஏதாவது குறைகள் இருந்தா அது அடியனோட பாப விசேஷம். கவிதார்க்கு கிஸ்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.